சொகசா ஜியங்காரியின் தி சொகசா ஜியங்காரியின் தி சொகசா நீ வண்டி தருமி புடமி நல்லேதே இக்கப்பை பிடித்தே அதிமன பாபே நீ வண்டி கனுடு ஜகத்திலோ லேடே கனுடி தொவனப்பு சுலபம் காதே அஜ்ஞானலோ உண்டே ஆனந்தமிதே வல புல படிலோ பாலகுடே பண்டித்துடே ஜியங்காரி இன்டி சொகசா ஜியங்காரி இன்டி சொகசா ஜியங்காரி இன்டி சொகசா பொடி சித்தம் சேசி தான்லோ சொர்ண கந்தம் கொஞ்சம் கொஞ்சம் கலிப்பி ஹரி வில்லுலோ நீ வர்ண லக்தி பிரம்மே மலிச்சாடோ சத கோடி பூவுலு தெச்சி ஜண்ட பூலுக மலிச்சாடோ நீ பெதவுலோஞ்சி பல்லவிஞ்சு வேதம் மன பெதவுலோஞ்சி பிரபவிஞ்சு ஜீவம் கௌகிட்லோ ஜியங்காரி இன்டி சொகசா ஜியங்காரி இன்டி சொகசா ஜியங்காரி இன்டி சொகசா பயிரு பெருகேன ஜெண்ட வானலொஸ்தே சிருஷ்டி ஜரிகேன தப்பு ஜியங்காரி இன்டி சொகசா ஜியங்காரி இன்டி புருஷா ஜியங்காரி இன்டி சொகசா பண்டி தருணி புடமினலேதே இக்கப்பை பிடித்தே அதிமன பாப்பே நீ வண்டி கனுடு ஜகத்திலோ லேடே கனுடி தொவனப்பு சுலபம் காதே அஜ்ஞானலோ உண்டே ஆனந்தமிதே வல புல படிலோ வாழகுடே பண்டித்துடே ஜியங்காரி ஜியங்காரி இன்டி சொகசா.